காகி காயாகி கனிந்த மரம் உருள்ளு பூவாமல் காய்காமல் கிடந்த மரம் உருள்ளு கிடந்த மரம் உருள்ளு பூவாகி காயாகி கனிந்த மரம் உருள்ளு பூவாமல் காய்காமல் கிடந்த மரம் உருள்ளு கிடந்த மரம் மரம் கண்ணீரில் ஆடுதடா கண்ணீரில் ஆடுதடா பூவாகி காயாகி கனிந்த மரம் உள்ளு பூவாமல் காயாமல் கிடந்த மரம் உள்ளு கிடந்த மரம் ஊருக்கெல்லாம் நான் கொடுத்தேன் திருப்பி கேட்கவில்லை குறவையெல்லாம் வாழ வைத்தேன் கடமை கேட்கவில்லை எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார் எனக்கு தந்த செல்வத்தையே திருப்பி கேட்க வந்தார் இந்த செல்வம் திருப்பி தரும் செல்வம் இல்லை கண்ணே செல்வம் இல்லை கண்ணே பூவாகி காயாகி கனிந்த மரம் உள்ளு பூவாமல் காய்காமல் கிடந்த மரம் உள்ளு கிடந்த மரம் பூவாகி காயாகி கனிந்த மரம் உள்ளு பூவாமல் காய்காமல் கிடந்த மரம் உள்ளு கிடந்த மரம் உள்ளு